అస్మద్గురు పరంపరాయ నమః. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిగతాం సరాహృది. న్యాసదశకత్ర మూడవది శ్లోకం. స్వామిన్ సుశేషం సవశం స్వభరత్వేన నిర్భరం స్వదత్త స్వదీయ స్వార్థం స్వస్మిన్ యస్యతి మహం స్వయం. స్వామిన్ సుశేషం స్వవశం స్వభరత్వేన నిర్భరం స్వదత్త స్వదీయ స్వార్థం స్వస్మిన్ యస్యతి మహం స్వయం. స్వామి நாதனான அந்த எம்பெருமான் ஸ்வசேஷம் தனக்கு சேஷனாய், ஸ்வவசம் தனக்கு வசப்பட்டவனான மாம் அடியேனை, ஸ்வதத்த தன்னாலேயே அளிக்கப்பட்ட, ஸ்வதியா தன்னை பற்றிய ஞானத்தாலே, ஸ்வார்த்தம் தன் பயனுக்காகவே, நிர்பரம் பொறுப்பு இல்லாதவாறு, ஸ்வபரத்வேன தன் பொறுப்பாக, ஸ்வயம் தானே ஸ்வஸ்மின் தன்னிடத்தில் நியஸ்யசி சமர்ப்பித்துக் கொள்கிறான். அழகான ஸ்லோகம். வேதாந்த அர்த்தங்களை முழுமையாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான் இந்த ஞாசதசகம் 10 ஸ்லோகங்களும். ஆரம்பத்திலேருந்தே சுவாமி தேசிகன் ரகசியார்த்தங்களை இந்த ஸ்லோகங்கள்னால நமக்கு எடுத்து காட்டுறார். இதுல சாங்க சமர்ப்பணம், நிவிருத்தி தர்மம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது. போன ஸ்லோகத்தினால சரணாகதி தத்துவங்களை காண்பிச்சார். சரணாகதிக்கு சொல்லப்பட்ட 6 விஷயங்களும் அங்காங்கி பாவங்களும் இதில் எப்படி சொல்லப்படுறது அப்படின்றத ஸ்பஷ்டமாக காண்பிச்சார் போன ஸ்லோகத்தினால. இப்ப என்ன பண்றார், எப்படி பிரபத்தி பண்ணிண்டவன், எப்படி எம்பெருமான் இவனை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்ற விஷயத்த இப்போ ஸ்பஷ்டமா சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால. இது ஒரு நிவர்த்தி தர்மம் பிரபத்தின்றது. லௌகிக முயற்சிகளில் ஈடுபடாமல் வஸ்து பைதாமகம் தனம்னு சுவாமி தேசிகன் சாதிச்சா போல, குடும்பம், பணம், உத்தியோகம், அரசியல், வேறு விதமான கேளிக்கைகள், இவை இதெல்லாம் பிரவிற்த்தி தர்மங்கள். இதெல்லாத்தையும் விட்டுட்டு அதிலிருந்து விலகி விடுபட்டு ஒதுங்கி பெருமாளுடைய திருவடியை பற்றிக் கொள்வது என்பது ஒரு நிவிருத்தி தர்மம். இந்த தர்மத்தை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். வியாக்கியானத்தில் பார்க்கிறப்போ இந்த நிவர்த்தி தர்மத்தை பற்றி பல விஷயங்கள் ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். எம்பெருமான பிரார்த்திக்கிற சரணாகதர்கள், ஹே சுவாமின்னு அப்படின்னு சர்வசேஷியான நாராயண சம்போதன பிரதமையில் கூப்பிடுறார். ஹே சுவாமின்னு ஸ்வசேஷம் தனக்கு சேஷபூதனாக இருக்கக்கூடிய ஸ்வசேஷம் பரமசேஷியான எம்பெருமானே தனக்கு எது ஏற்றது அப்படின்னு, எம்பெருமானுக்கு எது உடமையாக இருக்கும் அப்படின்னும், மற்றவாளுக்கு எந்த நிலையில் எப்படி பெருமாளை பற்றிக் கொள்ளலாம் இப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சுவசேஷம், இவன் தனக்கு சேஷனாக கடவது அப்படின்னு முடிவு பண்ணி எம்பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்கிறான். ஸ்வவசம், அடியேன் எம்பெருமானுக்கு வசப்பட்டவன், அடியேன் எம்பெருமானுக்கு அடிமை பூண்டவன், அடியேனை எம்பெருமான் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொண்டு எப்படி எந்த காரியத்திலும் நிர்பந்தித்து அடியனை இழிவுபடுத்தலாம்னா சேர்த்துக் கொள்ளலாம்னு அர்த்தம், காரியங்களை நியமித்துக் கொள்ளலாம்னு. ஸ்வதத்த ஸ்வதியா, ஸ்வதத்த எம்பெருமான் வழங்கிய இந்த வாழ்க்கை, ஸ்வதியா எம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட இந்த புத்தி, எம்பெருமான் இந்த லோகத்தில் அடியேனை சிருஷ்டி பண்ண காலத்திலிருந்து ஆரம்பிச்சு எம்பெருமானாலே அடியேனுக்கு அளிக்கப்பட்ட ஞானத்தின் விளைவாக இந்த சரீரத்தை கொண்டு இந்த மாதிரியான கர்மாக்களை அனுஷ்டானம் செய்து கொண்டு அடியேன் எம்பெருமானுடைய திருவடியிலே அடியேனுடைய பரத்தை பாரங்களை சமர்ப்பிக்கிறேன்னு சுவாமி சாதிக்கிறார். யாதிருச்சிக சுகிருத்தம் இதுன்றார். எத்தனையோ ஜென்மங்கள் எப்படியெல்லாமோ உழண்டிருக்க யாதிருச்சிக சுகிருத்தமாக எம்பெருமானுடைய திருவடியை பற்றிக்கொண்டேன். அஜ்ஞாதத்தினால இதுநாள் வரை எத்தனையோ காரியங்கள் பண்ணிருந்தாலும், ஏன்னா சுவாமி தேசிகன் காட்டுறாரோ இல்லையோ, அகமஸ்மி அபராத நாம் சக்கரவர்த்தின், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சொல்றப்போ மற்றவாளுக்கு எப்படி ஒரு எண்ணம் ஏற்படணும், ஒரு நிவர்த்தி தர்மமா இருக்கக்கூடிய சரணாகதி தர்மத்தில் எப்படி ஈடுபாடு ஏற்படணும்ன்றதுல இங்க ஒரு சுவாமி தேசிகனே அற்புதமான இந்த ஸ்லோகம் சொல்லி தானே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கார். எம்பெருமான் கொடுத்த அறிவு, அந்த அறிவின் மூலமாக சதாச்சாரியரிடத்திலே சேர்ந்து சதாச்சாரியன் மூலமாக மீண்டும் அடியன் மந்திர ஞானத்திலும் பிரபத்தியிலும் இழிந்ததன் காரணமாக எம்பெருமானை நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ள ஒரு பாக்கியம், எல்லாம் இவையெல்லாம் எனக்கு யார் கொடுத்தால் அப்படின்னா, ஸ்வயம் ஸ்வார்த்தம் ஸ்வயம் எம்பெருமானே எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டது. அதுவும் அவன் எப்படி கொடுத்தான், உன் இச்சைப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்ற தேசிகன், அவராலே அவர் இச்சைப்படி கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு சிருஷ்டி எல்லாம். இது சுவார்த்தம் சுவப்பிரயோஜனார்த்தம் கொடுக்கப்பட்டதுன்னு வியாக்கியானம் சொல்றார். இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, எம்பெருமான் நினைக்கிறாராம் இவன் நம் குழந்தை, அவனை வாழ வைக்கிறது நம்முடைய கடமை, இவனை பிரபத்தி பண்ண வைக்கணும், பிரபத்தி பண்ண வச்சு நாம் சுவீகரித்துக் கொண்டு நமக்கு பணிவிடை செய்வதற்காகவே இவன் வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஞானத்தை ஒரு எண்ணத்தினால எம்பெருமான் நம்மை பிரபத்தியில் ஈடுபட செய்கிறான். சுவாமியே சாதிக்கிறார் சரணாகதி சத்தியமாலினியம்னு தேசத்தை சாதிக்கிறார். அப்படி நிர்பரம் நமக்கு எந்த விதமான பாரமும் இல்லாமல், யாரிடத்திலே பாரம் ஆத்ம சமர்ப்பணம் தான் சொல்லப்பட்டிருக்கு வராக புராணத்திலே. அப்ப ஆத்ம சமர்ப்பணம் யாரிடத்துல பண்ணணும்னு சொன்னா, பூதேவி சாட்சாத் ஆண்டாளாக அவதரித்தப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சாதிச்சா. அப்படி ஒழித்து வளர்ந்தவன் ஒழித்து வளர்ந்தவனிடத்துல நம்முடைய பரங்கள் எல்லாம் நாம் சமர்ப்பிக்கணும். எல்லா விஷயத்தையும் எல்லா பரங்களையும் அவனிடத்தில் சமர்ப்பித்து வைத்து எதையுமே நாம் நினைத்து பார்க்காமல், எதுவா இருந்தாலும் எம்பெருமான் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு யான் இனி ஒரு பரமும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிர்பரனாகும்படி, ஸ்வபரத்துவேன தனக்கே பரமாக, ஸ்வஸ்மின் தன்னிடத்திலே தன் திருவடிகளிலே நியஸ்யசி அப்படின்னு நிக்ஷேபிக்கிறாய் சமர்ப்பித்துக் கொள்கிறான்னு இப்பத்தி வர நியஸ்யதி அப்படின்னு இருக்கும். இப்ப வர ஸ்லோகங்கள்ல முன்னாடி நியஸ்யசின்னு கூட இருக்கு பாட்டபேதம். நியஸ்யசி அப்படி அவன் ஏற்றுக்கொள்கிறான். சுவாமியுடைய ஸ்தோத்திரங்கள்ல பெரும்பாலும் பார்த்தால் இந்த மாதிரியான ரெண்டு விதமான பிரயோகங்களையும் பார்க்கலாம். சில ஸ்லோகங்கள்ல நியஸ்யத்தின் இருக்கும், சில இடங்கள்ல நியஸ்யசின் இருக்கும். அதனால பெரியவாளுடைய வியாக்கியானங்கள்ல பார்த்து இதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வியாக்கியானக்காரர் எழுதுறப்பவே படர்க்கையாய் அருளி செய்கையாலே இங்கும் சிலருக்கு படர்க்கை பாடமும் உண்டுன்னு சொல்றார். அது நாம நியஸ்யத்தினும் எடுத்துக்கலாம், நியஸ்யசின்னு எடுத்துக்கலாம். சுவாமின்னு நியஸ்யதி, சுவாமி நியஸ்யதி, சுவாமின்னு நியஸ்யசி, இப்படி பிரயோகத்தை பார்த்து கொண்டு நாம இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த வித்தையினுடைய அங்கங்கள்லாம் புத்தி விசேஷ ரூபமா இருக்கிற அப்படின்னால சாத்விக தியாகம், அங்காங்கி சாதாரணம் அப்படின்னு தோன்றது நமக்கு. அதனால்தான் ஸ்வதத்த ஸ்வதியான்னு சொன்னார். ஆழ்வார்களை சாதிக்கிறார், மாயவன் தன்னை வணங்க வைத்த காரணம் இவைன்னு சாதிக்கிறார். தனக்கேயாக வினை கொள்ளும் இதே அப்படின்னு, உனக்காக தான் நீ என்னை ஏத்துக்கணும்னா ஆழ்வார்களே சாதிக்கிறார். அப்படி சுவாமி தேசிக்கனும், என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு உன்னுடையது, என்னை ரட்சித்தால் உன் பிரயோஜனம் சபலமாகும்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார் தாசன்.